அது கண்ணு மாதிரி அது பண்ணு மாதிரி அது ஜின்னு மாதிரி போதை ஏத்துதுடா அது குல்பி மாதிரி அது பர்ஃபி மாதிரி இவ வேற மாதிரி என்ன கொண்டாடா மசக்கிய மசக்கிய உலக அழகியில் ஒரு திணி வச்சிருக்கிய மனச கைமா பண்ணி குருமா போல் கொதிக்க நீ விட்டு புட்டியேண்டி ஒட்டு மொத்த உலக அழகியில் ஒரு திணி வச்சிருக்கிய மனச கைமா பண்ணி குருமா போல் கொதிக்க நீ விட்டு புட்டிய அழகியல்ல